பாட்டெடுக்க காலம் என்ன நேரம் என்ன? நாட்டு வந்து நாணம் விட்டு நேசக்கரணிப்போ, காத்து வந்து கை குலுக்க காலம் என்ன மாலை என்ன? வண்ண திருமுகம் எப்பொழுதும் எண்ணத்தில் நின்றாட, கையில் ஏக்கம் வந்து உள்ளத்தை பந்தாட, தென்றல் சாமரம் வீசையிலே அந்த காமனின் பாஷையிலே கூட்டல் கணக்குகளே, நெஞ்சு போட்டு பழகட்டுமே.